We have been meditating about what the Lord's, said in the Gospels, the warnings from the Lord. சுவிசேஷங்களில் ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்புகளை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். About who are the people Jesus warned about being thrown into the outer darkness. புறம்பான இருளிலே தள்ளப்படுகிற ஜனங்கள் யார் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். In Matthew 8 and 13, 22, 24 we saw four sins which will take us to be thrown out into outer darkness. மத்தேயு 8:13, 22, 24 இந்த பகுதிகளிலே எப்படிப்பட்ட ஜனங்கள், எந்த பாவங்கள் புறம்பான இருளுக்கு நம்மை தள்ளும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். Faith without humility, you'll be cast out into darkness, outer darkness. தாழ்மை இல்லாமல் இருக்கிற விசுவாசம், அது நம்மை புறம்பான இருளிலே தள்ளிவிடும். And if I am influenced by the worldly people and bring that worldliness into the church and cause others to stumble in the church, I'll be thrown out into the furnace of fire. நாம் உலகத்தினரால் கரைப்படுத்தப்பட்டு தாக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து நாம் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டு பண்ணுவர்களாக இருப்போம் என்றால், அது நிமித்தமாகவும் நாம் புறம்பான இருளிலே நாம் தள்ளப்பட்டு போவோம். If I do not give first place in my life, நாம் முதலாவது இடத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கவில்லை என்றால், If I do not seek the righteousness of God, தேவனுடைய நீதியை நான் தேடவில்லை என்றால், Instead, if I rely upon my own righteousness, என்னுடைய சொந்த நீதியே நான் நம்பிக்கொண்டிருப்பேன் என்றால், then the Lord will throw it into outer darkness. அப்பொழுது என்னை ஆண்டவர் புறம்பான இருளிலே தள்ளி விடுவார். And last week, the week before the last, we saw from Matthew 24. கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் மத்தேயு 24 அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை பார்த்தோம். About being faithful. உண்மையுள்ளவனாய் இருக்கிறதை குறித்து பார்த்தோம். Yeah, being ready for the coming of the Lord and about being faithful, faithful and a sensible servant. உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரனாய் இருந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். If I am not faithful in the work the Lord has given me, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையிலே நான் உண்மையுள்ளவனாய் இல்லாதிருப்பேன் என்றால், then the Lord said he will cut him in pieces and assign him a place with hypocrites. ஆண்டவர் என்னை துண்டித்து மாயக்காரரோட பங்கை நியமிப்பார் என்று இருக்கிறது. So in chapter today there's another words in Matthew chapter 25. இன்றைக்கு மத்தேயு 25 அதிகாரத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. Matthew 25 verse 30. மத்தேயு 25 அதிகாரம் 13 வசனம். 28 and 30. 25 அதிகாரம் 28-30 வரை. 28 and 30. Therefore, take away the talent from him and give it to the one who has 10 talents. Throw out the worthless slave into the outer darkness. In that place, there will be weeping and gnashing of teeth. மத்தேயு 25-28. அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். 30 வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். This passage which is in Matthew 25 verse 14 to 30. மத்தேயு 25 அதிகாரத்தில் இருக்கிற 14 வசனத்திலிருந்து 30 வசனம் வரை உள்ள பகுதி. We might have heard it many times in the church. நீங்கள் சபையிலே அநேக முறை இதை கேட்டிருக்கலாம். Or listen to what brother Zach spoke in the parables of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உவமைகளை பற்றி சகோதர சகரியாப்புடன் பேசி இருக்கிற அதையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். So let's first read the entire portion and please listen carefully because it's God's word. இந்த முழு பகுதியை நாம் படிக்கலாம். இதை கவனமாய் நீங்கள் கேளுங்கள், ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. 14 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற 10 தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். So again, this parable is also about being faithful, about faithfulness. இந்த உண்மையும் உண்மையா இருக்கிறதை குறித்து சொல்கிறது. God expects faithfulness from all of us. நம் யாவரிடத்திலிருந்தும் தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். And in these 2 passages, you know, in 24, Matthew 24 and 25, we see how the Lord treated the unfaithful slaves. இந்த மத்தேயு 24 அதிகாரத்திலும் 25 இருக்கிறதான இந்த 2 பகுதிகளிலுமே ஆண்டவர் உண்மையில்லாத ஊழியக்காரரை எப்படி அவர் நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். They were thrown into outer darkness, in the place where there was weeping and gnashing of teeth. அவர்கள் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறதான அந்த புறம்பான இருளிலே தள்ளப்பட்டார்கள். But there is also a greater blessing. ஆனால் அங்கே ஒரு மேலான ஆசீர்வாதமும் இருக்கிறது. For being faithful. உண்மையுள்ளவராய் இருக்கிறவர்களுக்கென்று இருக்கிறது. You know, in chapter 24, 24 அதிகாரத்திலே we read in verse 46 and 47. 46-47 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். He said, "Blessed is a slave whom his master finds so doing when he comes." எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். And he said, "Truly I say to you that he will put him in charge of all his possessions." தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And in chapter 25 the blessings is 25வது வசனத்திலே 25வது அதிகாரத்திலே அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால் he said, "Well done, good and faithful slave." Verse 21. 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, you are faithful with a few things, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், I'll put you in charge of many things, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், enter into the joy of your master, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. Again in verse 29, திரும்பமாக 29வது வசனம், it's a wonderful blessing, இது மிக அற்புதமான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. For to everyone who has, உள்ளவன் எவனோ, who has what, அவன் என்ன கொண்டிருக்கிற என்ன உள்ளவன், everyone who has faithfulness, உண்மை உள்ளவன் எவனோ, that's a, the Lord is, you know, given a it's a blank place there, filling the, you have to fill in the blanks, அந்த இடத்திலே ஒரு கோடிட்ட இடம் போல ஆண்டவர் வைத்திருக்கிறார், நாம் அதை நிரப்ப வேண்டும். Everyone who has faithfulness, உண்மை உள்ளவன் எவனோ, more shall be given and he will have an abundance, அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். That's a blessing. அதுதான் அந்த ஆசீர்வாதம். Not just double but abundance. இரட்டிப்பு மாத்திரமல்ல, அங்கே பரிபூரணமாய் இருக்கும். And unfaithfulness, it takes away whatever we have. உண்மை இல்லாத தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டு போய்விட செய்யும். So in verse 14, 14 வசனத்திலே, Matthew 25 verse 14, மத்தேயு 25:14, it says, இங்கே சொல்கிறது, you know, for it was just like a man about to go on a journey who called his own slaves and entrusted his possessions to them. ஒரு தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தான். He called his own slaves and entrusted his possessions. அவன் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புவித்தான். Now, a master will not entrust his possessions unless he had found faithfulness in such slaves. அப்படிப்பட்ட ஊழியக்காரரிடத்திலே உண்மையை காணாத பட்சத்தில் எந்த ஒரு எஜமானும் தன்னுடைய ஆஸ்திகளை அவர்களிடத்திலே ஒப்புவிக்க மாட்டான். Faithfulness in some area. இதோ ஒரு பகுதியிலே உண்மை. We see in the previous parable. இதற்கு முந்தைய உள்ள உவமையிலே நாம் பார்க்கிறோம். In chapter 24. 24ஆம் அதிகாரம். One who was faithful in charge of his household, he said, "Truly I say to you, he will put him in charge of all his possessions." தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று சொல்கிறார். No, the master gave that slave an assignment. அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தான். To give food to his household at the proper time. தன்னுடைய வேலைக்காரருக்கு ஏற்ற வேளையிலே போஜனம் கொடுக்கும்படியான ஒரு விசாரிக்கும்படியான ஒரு வேலையை கொடுத்திருந்தான். And the master saw him faithful and that he is doing faithfully. அவன் அதை உண்மையாக செய்கிறான் என்பதை அந்த எஜமான் கண்டான். Because he himself found with his own eyes. ஏனென்றால் அவன் தன் சொந்த கண்களாலேயே அவன் உண்மையை கண்டான். Blessed is the slave whom his master finds so doing when he comes. எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். So he and the master has seen this slave being faithfully faithfully feeding his household. தன்னுடைய வீட்டு வேலைக்காரருக்கு உண்மையாய் போஜனம் கொடுத்து தன் வேலையிலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறதை எஜமான் தன் சொந்த கண்களாலே கண்டான். And as per his promise, he put him in charge of his possessions. அதே அவனுடைய தன்னுடைய வாக்கிற்கு இணங்க தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைத்தான். You know, he found many slaves in his house who were faithful in the work that has been assigned to them. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மையுள்ளவர்களா இருந்த ஊழியக்காரர்கள் அவனுடைய வீட்டிலே இருந்தார்கள். And that is why we read, he entrusted his possessions to such slaves. அப்படி அதனால்தான் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு தன்னுடைய ஆஸ்திகளை ஒப்புவித்தான். So in Matthew 24, that's about being faithful in the work the master has allotted. 24ஆம் அதிகாரத்திலே எஜமான் கொடுத்த வேலையிலே உண்மையுள்ளவர்களா இருக்கிற ஊழியக்காரர்களை பற்றி எழுதியிருக்கிறது. Whereas in Matthew 25, from the passage what we read, it's about faithful the master expected with respect to the possessions he gave to them. ஆனால் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த பகுதியிலே எஜமான் கொடுத்திருந்த அந்த ஆஸ்திகளிலே உண்மையுள்ளவர்களா இருக்கிறதை குறித்து எழுதியிருக்கிறது. One thing is about being faithful in the work God has assigned us. ஒரு காரியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையிலே உண்மையுள்ளவர்களா இருப்பது. And being faithful, and the second thing is being faithful with the possessions God has given us. இரண்டாவது காரியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆஸ்திகளிலே பொருட்களிலே உண்மையுள்ளவர்களா இருக்கிறது. And what it teaches us is we have to be faithful in both. இது என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் நாம் இரண்டு காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Only then we can have a spiritual abundance. அப்பொழுது மாத்திரமே நாம் ஆவிக்குரிய பரிபூரணம் உடையவர்களாக இருப்போம். And only then we can enter into the joy of the master. அப்பொழுது மாத்திரமே நாம் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க முடியும். And only then the master will command us saying good and faithful servant. அப்பொழுது மாத்திரமே எஜமான் நம்மை பார்த்து உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே நல்லது என்று சொல்லுவார். So we read in verse 15. நாம் 15ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். To the one he gave 5 talents, and to another 2, and to another 1, each according to his own ability, and he went on his journey. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 talents, ஒருவனிடத்தில் 2 talents, ஒருவனிடத்தில் 1 talent கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். These talents, what it means, here, in those days talents mean it's a huge amount of money. இங்க தாலந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே அது ஒரு பெரிய பண தொகையா இருந்தது. 1 talent is equal to 15 years of salary. ஒரு தாலந்து என்பது 15 வருடத்துக்கான சம்பள பண தொகை. So that means he gave to one nearly 75 years of salary. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு 75 வருடத்துக்கான சம்பளத்துக்குரிய தொகையை ஒரு மனுஷனத்திலே அந்த எஜமான் அமௌண்ட் ஈக்குவல் டு தட் இஸ் அமௌண்ட் எ பொசிஷன் அமௌண்ட் ஈக்குவல் டு தட் அமௌண்ட் அந்த தொகைக்கு 75 வருடத்திற்கான சம்பளத்து தொகைக்கு சமமான ஒரு தொகையை பணத்தை கொடுத்திருந்தார் and to another with two talents that is 30 years of salary இன்னொருவருக்கு இரண்டு தாலந்து அதனுடைய தொகை எவ்வளவு என்றால் 30 வருட சம்பளத்துக்கான அந்த தொகை and to another one talent இன்னொருவருக்கு ஒரு தாலந்து according to his own ability அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்திருந்தார் you know don't take you know this parable in a wrong way இந்த ஓமையை ஒரு தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் about what the lord intended to say through this parable இந்த ஓமையின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை குறித்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் you know the lord is not expecting us you know that we make we double the 5 talents to 10 or 2 to 4 or 1 to 2 no ஆண்டவர் இங்கே 5ஐ 10ஆகவும் 2ஐ 4ஆகவும் 1ஐ 2ஆகவும் இரட்டிப்பாக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது it's not making 5 lakhs to 10 lakhs no இது 5 லட்சம் ரூபாய்க்கு இருந்தால் அதை 10 லட்சமாக ஆக்க வேண்டும் என்பது அல்ல it's not doubling அது இரட்டிப்பாக்குறது அல்ல it's not you know working அது அப்படி வேலை செய்கிறது அல்ல it's about faithfulness இங்கே உண்மையை குறித்து சொல்லி இருக்கிறார் you know if it is about making 5 lakhs to 10 lakhs அது 5 லட்சத்தை 10 லட்சமாக்க வேண்டும் என்பதா இருந்தால் then Ambani will be the first person the right person to do it efficiently Ambani அவர் மட்டுமே அதை திறமையாக மிக சரியாக அதை செய்து முடிக்க முடியவராக இருப்பார் he will be the first person to enter into the joy of the master அவர் மட்டுமே எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்க கூடியவராக இருப்பார் you know Lord will not command such people who increase their earthly business and will not allow such people to enter into the joy தங்களுடைய உலகத்திலே இருக்கிறதான ஆஸ்திகளை பெருக்குகிறவர்களிடத்திலே ஆண்டவர் அப்படி என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்ல மாட்டார் it's doubling it by being faithful உண்மை உள்ளவர்களா இருப்பதிலே அது இரட்டிப்பாக்குகிறது it may be money அது பணமா இருக்கலாம் or gifts அல்லது வரங்களா talents god has given each one of us நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற தாலந்துகளா இருக்கலாம் or it could be our children god has given us அல்லது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் 5 children to some 3 children to somebody 2 children 1 children 1 child ஒரு சிலருக்கு 5 பிள்ளைகள் ஒரு சிலருக்கு 2 பிள்ளைகள் ஒரு சிலருக்கு 1 பிள்ளை or it could be even the sufferings அல்லது பாடுகளாய் கூட இருக்கலாம் according to our own ability நம்முடைய திராணிக்கு தக்கதாக gifts of the holy spirit பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் so as we read you know in verse 15 talents were given according to their ability 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக அப்படி கொடுத்திருந்தான் and god has given each one of us நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் and we should not forget one thing that all that we have as given by the master நாம் ஒரு காரியத்தை நாம் மறந்து போக கூடாது நாம் வைத்திருக்கிற எல்லாமே எஜமானால் கொடுக்கப்பட்டவைகள்தான் and it belongs to him அது அவருக்கு சொந்தமானது it belongs to him alone அவருக்கு மட்டுமே அது சொந்தமானது money I have நான் கொடுத்திருக்கிற பணம் gifts that I have எனக்கு இருக்கிறதான வரங்கள் all it belongs to the master எல்லாம் எஜமானுக்கு சொந்தமானவைகள் we don't possess anything நமக்கு எதுவுமே சொந்தமானதல்ல all given by him எல்லாம் தேவன் அவராலே கொடுக்கப்பட்டவைகள் how can I make it double நான் அதை எப்படி இரட்டிப்பாக்க முடியும் it's by using it for master's work faithfully without any selfish ambition தமக்கென்று ஒரு சுயநலமான ஒரு அபிலாஷைகள் இல்லாதபடி எஜமானுக்கென்று அதை உண்மையாய் பயன்படுத்துவதன் மூலம் you know the person with 5 and 2 talents it says they faithfully traded and gain another 5 and 2 இந்த 5 தாலந்தையும் 2 தாலந்தையும் பெற்றவர்கள் அவர்களை குறித்து எழுதியிருக்கிறது அவைகளை கொண்டு அவர்கள் வியாபாரம் செய்து வேறு தாலந்துகளை அவர்கள் சம்பாதித்தார்கள் and they did it for the masters அதை அவர்கள் எஜமானுக்கென்று அதை செய்தார்கள் they did not do it for themselves அவர்கள் தங்களுக்கென்று அதை செய்யவில்லை they were not trading like Ambani அம்பானியை போல அவர்கள் வியாபாரம் செய்யவில்லை who is doing you know business for trading for his own benefit தன்னுடைய சொந்த நன்மைக்கென்று செய்கிற அம்பானியை போல அவர்கள் செய்யவில்லை you know these people you know these one who these slaves they knew they are handling their master's money இந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது, அவர்கள் கையாளுகிறது தங்களுடைய எஜமானுடைய பணம் என்று. The gifts they are exercising, it belongs to the master. அவர்கள் பயன்படுத்துகிற பிரயோகிக்கிற அந்த வரங்கள் எல்லாம் அது எஜமானுடைய வரங்கள். Faithfulness is not doubling what I own. நான் வைத்திருக்கிறதை இரட்டிப்பாக்குறது உண்மை அல்ல. As it all, Ambani does that. ஏனென்றால் அம்பானியும் அப்படி செய்கிறாரே. Faithfulness is doubling what belongs to the master by my unselfish service. என்னுடைய சுயநலமற்ற ஒரு சேவையின் மூலம் ஊழியத்தின் மூலமாக எஜமானுக்கு சொந்தமானதை நாம் பிரயோகிக்கிறது. I personally believe. நான் தனிப்பட்ட விதத்திலே நான் இப்படி விசுவாசிக்கிறேன். It's my personal belief. இது என்னுடைய தனிப்பட்ட சொந்த விசுவாசம். That these two slaves, the one who received 5 talents and 2 talents, இந்த 5 தாலந்தை வாங்கின மற்றும் 2 தாலந்தை வாங்கின இந்த இரண்டு ஊழியக்காரர்கள், I believe they spend their talents for those who are in need. அவர்கள் தேவையில் உள்ளவர்களுக்கென்று அதை பயன்படுத்தினார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Definitely, you know, they would not have kept you know their eyes on enjoying those talents. அந்த தாலந்துகளை எல்லாம் தாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தங்களுடைய கண்களை அதில் வைத்திருக்க மாட்டார்கள். Money or gifts, whatever it is, பணமோ வரமோ அது எதுவாக இருக்கலாம், they stored up treasures in the heaven. அவர்கள் பரலோகத்திலே அந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தார்கள். By helping the poor, தரித்திரருக்கு உதவி செய்வதன் மூலமாக. By helping the needy in the church, சபையிலே தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக. In God's family, தேவனுடைய குடும்பத்திலே. You know, we all know that verse, Matthew 6:20. நாம் மத்தேயு 6:20 லே இந்த வசனத்தை அறிந்திருக்கிறோம். Matthew 6:20. மத்தேயு 6 அதிகாரம் 20 வசனம். Lord said, store up for yourself treasures in heaven. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். And again in 19:21 போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். That is, if you want to be complete, if you want to be perfect, நீங்கள் பூரணமுள்ளவர்களாய் முழுமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், or in other words, if you want to make it double, இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் அதை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றால், give to the poor who are in need in God's house. தேவனுடைய வீட்டிலே தேவையுள்ளவர்களுக்கு அவர்களுக்கு கொடுங்கள். மத்தேயு 13 அதிகாரம் Verse 12:33. Sell your possessions and give to charity. Make yourself money bells which do not wear out, an unfailing treasure in heaven where no thief comes near nor moth destroys. Similar verse, 12:33. லூக்கா 12 அதிகாரம் 33 வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதுமில்லை, பூச்சி கெடுக்கிறதுமில்லை. You know, probably, you know, the one who got the 5 talents and the one who got 2 talents, ஒருவேளை 5 தாலந்தையும் 2 தாலந்துகளையும் பெற்ற இந்த ஊழியக்காரர்கள், they knew, you know, probably they knew that if they spend their money, their talents or gifts for those who are in need, they knew they are investing in the right thing. அவர்கள் அந்த தாலந்துகளை எல்லாம் தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அப்படி அவர்கள் முதலீடு செய்தால் அது பொக்கிஷமா இருக்கும் என்று அவர்கள் அறிந்திருந்திருக்கலாம். The reason for my personal conviction on these lines is, இப்படி நான் நம்புகிறதற்கான காரணம் என்னவென்றால், it's because immediately after this parable, இந்த உவமை சொல்லி முடித்த உடனேயே, the Lord is telling, you know, something from 31 to 46. 31 இருந்து 46 வரை ஆண்டவர் ஒன்றை சொல்கிறார். You know, he was speaking about a group of people who inherited the kingdom prepared for them. தங்களுக்கென்று ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை அடைந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். In verse 34, 34th வசனத்தில், Then the king will say to those on his right, Come, you who are blessed of the Father, of my Father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். He was speaking about, you know, a kingdom prepared for them. அவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை குறித்து அவர் பேசுகிறார். He was speaking about the people who are entering into the joy of the master. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறார். Because they are entering into the kingdom of God. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள். And what did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? Did they trade like Ambani? அம்பானியை போல வியாபாரம் செய்தார்களா? No, no, no, no. இல்லை, இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. They met the needs of the brothers and sisters in the church. அவர்கள் சபையிலே தேவையுள்ள சகோதர சகோதரிகளுடைய தேவைகளை சந்தித்தார்கள். In God's house. தேவனுடைய வீட்டிலே. Physical needs, spiritual needs, both. சரீர பிரகாரமான தேவையா இருக்கலாம், ஆவிக்குரிய தேவையா இருக்கலாம், இரண்டுமே. You know, in this passage, the Lord is not speaking about social work. Doing social work in the world, no. ஆண்டவர் இந்த பகுதியில் பேசுகிறது உலகத்திலே சமூக நல காரியங்களை செய்வதை குறித்தெல்லாம் பேசவில்லை. It is about giving to the King of Kings. அது ராஜாதி ராஜாவுக்கு கொடுக்கிறதை குறித்து எழுதியிருக்கிறது. We read in verse 40. நாம் 40th வசனத்திலே வாசிக்கிறோம். The king will answer and say to them, Truly I say to you, to the extent that you did it to one of these brothers of mine, even the least of them, You did it to me. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Because some were hungry. ஏனென்றால் ஒரு சிலர் பசியாயிருந்தார்கள். And you know, these people, you know, went and gave food. இந்த ஜனங்கள் அவர்கள் இந்த பசியானவர்கள் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார்கள். Some brothers were thirsty and you know and other brothers in the church or sisters in the church went and gave drink sabile oru sila sahodara sahodrigal daagama irundargal matra sabile irukkira matra sahodara sahodrigal avargalai kandu avargalukku daagam theerthargal they thirsty for the word of the lord oru vele avargal aandavarude vaarthaikkana or daagam kondirundirkalam and you go and give them a manna from heaven neengal sendru avargalukku paralavathilirundu mannavai kodukireergal and you fulfill their hunger and thirst அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் நீங்கள் அப்படி தீர்க்கிறீர்கள். And you know they were strangers and they were strangers, they invited them. அங்கே அவர்கள் they invited the strangers to their house. அவர்கள் வெளியில இருக்கிறவர்களை அழைத்து தங்கள் வீட்டு அந்நியரை அழைத்து அவர்கள் தங்களை வீட்டிலே போஜனம் கொடுத்தார்கள். உபசரித்தார்கள். And they were without cloth and the other brothers and sisters gave cloth avargal vastram illada irundargal matra sahodara sahodrigal avargalukku vastram kodutargal and they were sick avargal vyadhiyullavargal irundargal visited them avargalai visarithargal they were prisoned by the devil avargal pisasanale kaavalile veikkapattavargala irundargal prisoned by sin paavathinale pidikkapattavargala irundargal and you visited some brothers and sisters visited them and helped them to come out of that sin encouraging them நீங்கள் அந்த அப்படிப்பட்ட சகோதர சகோதரர்களை சென்று அவர்களுடைய பாவ பிடியிலிருந்து வெளிவரும்படி அவர்களை உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துகிறீர்கள். Whatever you know you do to the brothers and sisters in God's house it was doing to the Lord. தேவனுடைய வீட்டிலே சகோதர சகோதரர்களுக்கு எதையெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அதை தேவனுக்கு தான் நீங்கள் செய்கிறீர்கள். And that is what you know I believe this person who received 5 talents and 2 talents would have helped the poor and the needy adanal than and 5 talandiyum 2 talandiyum petra and manushargal apdi devanudaiya veettile irukkiradana the yeeliyana theviyulla janangalukku avargal thevigalai sandithindirpargal not you know in the people outside world veli ulagathil irukkira janangalukku endra alla so the lord made it very clear in verse 40 ஆண்டவர் இந்த இடத்துல 40th வசனத்திலே மிகவும் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். To the extent that you did to one of these brothers of mine மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ even the least of them அதை இந்த சிறியவரில் ஒருவராகிய என் சகோதரர்களுக்கு We are doing it to the Lord. அதை ஆண்டவருக்கு என்று செய்கிறீர்கள். So if with our talents, with our gifts, the Lord has given us, if we help brothers and sisters in God's house, then we are faithful, we are doubling it. நாம் நம்முடைய தாளந்துகளினாலும் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த வரந்து வரக்களினாலும் நாம் சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவி செய்தோம் என்றால் அதை நாம் இரட்டிப்பாக்குறவர்களாக இருக்கிறோம். It's being, that is being faithful. அதுதான் உண்மையா இருப்பது என்பதன் அர்த்தம். It's not, you know, investing in the shares or doubling it. That is not what the Lord is saying. அங்கே வெளியிலே இந்த பங்கு சந்தையிலே முதலீடு செய்து அதை இரட்டிப்பாக்குறதை கருத்து ஆண்டவர் சொல்லவில்லை. Not only money. பணம் மாத்திரம் அல்ல. Even the gifts God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களும் கூட. Using it for His glory. அதை தேவனுடைய மகிமைக்கென்று பயன்படுத்த வேண்டும். See, when I use it for God's glory. நான் அதை தேவனுடைய மகிமைக்கென்று பயன்படுத்தும் பொழுது. Not taking the credit to myself, the appreciation that comes because of that to myself. அதனால் அதை பயன்படுத்தினால் வருகிறதான அந்த கனத்தையும் மகிமையும் எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ளாமல். I'm doubling it. அப்படி தேவனுக்கென்று தேவனுடைய மகிமைக்கு சென்றால் அதை நான் இரட்டிப்பாக்குகிறேன். I am faithful in that. நான் அதிலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன். But if I use it for my glory. ஆனால் என்னுடைய மகிமைக்கென்று நான் அதை பயன்படுத்தினால். You know what I am doing? நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? Like the one who received one talent, I am burying it. அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் செய்தது போல நான் அதை புதைத்து வைக்கிறவனாய் இருக்கிறேன். When God gives us a talent. தேவன் நமக்கு ஒரு தாளந்தை கொடுக்கும் பொழுது. Or a gift. ஒரு வரத்தை கொடுக்கிறார். We exercise it. அதை நாம் பிரயோகிக்கிறோம். Appreciation comes. அங்கே பாராட்டுதல் வருகிறது. People appreciate us. ஜனங்கள் நம்மை பாராட்டுகிறார்கள். For the talents that we exercise, gifts we exercise. நாம் பிரயோகிக்கிற சபையிலே நாம் பிரயோகிக்கிற அந்த வரங்களை நிமித்தமாக ஜனங்கள் நம்மை பாராட்டுகிறார்கள். But if you are taking the honor, that credit, that appreciation to ourselves. அதனால் வருகிறதான அந்த கனத்தையும் அதனுடைய மகிமையையும் அதை நமக்கென்று நாம் எடுத்துக்கொண்டால் we are unfaithful. நாம் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். We are not doubling it. நாம் அதை இரட்டிப்பாக்குறவர்களாக இல்லை. But burying it. ஆனால் குழி தோண்டி புதைக்கிறோம். We should never forget that all the gifts and talents that we have belongs to our master. நாம் வைத்திருக்கிறது நமக்கு இருக்கிறதான தாளந்துகள் எல்லாம் அது எஜமானுக்கு சொந்தமானது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. If you realize this and give glory to God. இதை நாம் உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம் என்றால் then we are gaining one more talent. நாம் இன்னொரு தாளந்தையும் நாம் சம்பாதிக்கிறோம். It's faithfulness, brothers and sisters, in this area. இந்த பகுதியிலே நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறது இதுதான் சகோதர சகோதரிகளே. Yeah, when we give the glory to the Lord. நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்தும் பொழுது a lord said an example ஆண்டவர் ஒரு உதாரணத்தை முன்வைத்தார் ஒரு மாதிரியை வைத்தார் we read in john 7 நாம் யோவான் 7 லே நாம் வாசிக்கிறோம் we see how jesus was faithful இப்படி தான் இயேசு உண்மை உள்ளவராய் இருந்தார் you know people appreciated him ஜனங்கள் அவரை மெச்சிக் கொண்டார்கள் பாராட்டினார்கள் john 7:15 யோவான் 7 ஆம் அதிகாரம் 15வது வசனம் how has this man become learned having never been educated அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் What does Jesus response? ஆண்டவருடைய மாறுத்தரம் என்ன? With one sentence he gave the glory to the Lord. ஒரே வாக்கியத்திலே தேவனுக்கு மகிமையை அவர் செலுத்திவிட்டார். My teaching is not mine. என்னுடைய உபதேசம் என்னுடையதா இராது. But he is who sent me. என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. Yes, it is true that he worked hard on the scriptures right from the small age. இளம் வயதிலிருந்தே வேத வாக்கியத்தை படிப்பதிலே மிகவும் கடினப்பட்டு அவர் உழைத்தார் He took more initiative than any of his compeer தன் சம வயது உள்ளவர்களை காட்டிலும் அதிகமாய் அவர் பிரயாசப்பட்டார் to read the scriptures வேத வாக்கியங்களை படிக்கிறதற்கென்று அவர் அப்படி பிரயாசம் செய்தார் He read it carefully obeyed it அதை கவனமாக கீழ்ப்படிந்தார் He would have fasted and prayed to the father to obey it அவர் அந்த வேத வாக்கியங்களை கீழ்ப்படிவதற்கு என்று உதவி கொடுக்கும்படியாக உபவாசித்து அவர் ஜெபித்திருந்திருப்பார் But he did not say any of those reasons. அந்த காரணங்களை எல்லாம் அவர் முன்வைக்கவில்லை. He simply said my teaching is not mine it belongs to the father. அவர் தெளிவாக ஒன்றை சொல்லிவிட்டார் என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. And again we read another example John 4 இன்னொரு மாதிரியையும் நான் யோவான் 4 வாசிக்கிறோம். In John 4 you know யோவான் 4 அதிகாரம் he was preaching and Jesus was making more disciples அவர் அங்கே பிரசங்கம் செய்து இன்னும் நிறைய சீஷர்களை அவர் உருவாக்கினார் and baptizing more disciples அநேக சீஷர்களை ஞானஸ்நானம் கொடுத்தார். And the Pharisees were speaking. அந்த பரிசேயர்கள் பேசினார்கள். Oh, this new preacher is making and baptizing more disciples than John. யோவானை காட்டிலும் அதிகமான பேர்களை இந்த புதிய பிரசங்கியார் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பேசினார்கள். They are giving a, you know, greater commendation for Jesus. அவர்களுக்கு ஒரு மேலான ஒரு பாராட்டுதலை அவர்கள் இயேசுவுக்கு கொடுத்தார்கள். Better than, you know, Jesus is greater than John. இயேசு யோவானை காட்டிலும் மேலானவர் என்று அந்த ஒரு பாராட்டுதல் பெற்ற கிடைத்தது. So what did he do? அவர் என்ன செய்தார்? He did not take the credit to himself. அதனுடைய நான் அது பாத்திரன் என்று அதை நான் எடுத்துக்கொள்ள அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. He humbled himself. அவர் தன்னை தம்மை தானே தாழ்த்தினார். He immediately we read he left Judea and went away again into Galilee. அவர் நாம் உடனடியாக கலிலேயாவுக்கு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். He left Judea and யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் என்று இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம். From a place of popularity to a place of unpopularity. மிகவும் பிரபலமா இருக்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து பிரபலம் இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்திற்கு அவர் சென்று விட்டார். That is the way of doubling our gifts. அதுதான் நம்முடைய வரங்களை இரட்டிப்பாக்குறதற்கான வழி. That is making 5 talents into 10 talents. அதுதான் 5 தாலந்துகளை 10 தாலந்துகளாக்குறதற்கான வழி. Being faithful. உண்மையுள்ளவர்களாக இருப்பது. See, when we read the phrase in verse 15, Matthew 25. மத்தேயு 25 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது It says according to his own ability. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக என்று எழுதி இருக்கிறது. You know, I was reminded of the words in 1 Corinthians chapter 10 verse 13. நான் 1 கொரிந்தியர் 10 13 ல இருக்கிற வசனம் ஞாபகப்படுத்தப்பட்டேன். Being faithful. உண்மையுள்ளவர்களாக இருப்பது. In our sufferings. நம்முடைய பாடுகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது. You know, God allows sufferings. நமக்கு தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார். According to our ability. நம்முடைய திறனுக்கு ஏற்பவே அவர் அனுமதிக்கிறார். God is faithful. Verse 13. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 13வது வசனம். He will not allow you to be tempted beyond what you are able. நீங்கள் திறனுக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். That's our God. இதுதான் நம்முடைய தேவன். So God allows sufferings according to our ability. சோதனையை தேவன் நமக்கு நம்முடைய திராணிக்கு தக்கதாக அவர் தருகிறார். No, different degree of sufferings to different kinds of people, different according to the ability of people. ஜனங்களுடைய திராணிக்கு தக்கதாக ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு நிலையில் உள்ள பாடுகளை அவர் அனுமதிக்கிறார். Maybe a sickness. அது ஒருவேளை வியாதியா இருக்கலாம். Or some painful pain painful situation அல்லது ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் or a tough husband அல்லது ஒரு கடினமான கணவனா இருக்கலாம் or an insulting wife அல்லது நிந்திக்கிறதான மனைவியா இருக்கலாம் a tough boss மிகவும் கடினமான மேல் அதிகாரியா இருக்கலாம் you know these are the areas these are the things by which we can double the gifts God has given us இந்த பகுதிகளின் மூலமாகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வரங்களை இரட்டிப்பாக்க நம்ம முடியும் by being faithful உண்மையுள்ளவர்களாக இருப்பதின் மூலம் going through such situation without murmuring முறுமுறுப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து செல்வதன் மூலமாக without any complaint or giving room to unbelief இந்த ஒரு குறை சொல்லுதலும் அவிசுவாசத்துக்கும் இடம் கொடாமல் அதை கடந்து செல்வது and that way we can you know double the talents அந்த விதமாக நாம் அந்த தாலந்துகளை இரட்டிப்பாக்க முடியும் another picture is you know our children God has given each of us family of children இதை இன்னொரு விதமாக நாம் சித்தரிக்கலாம் இதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திலே கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பனையா நாம் சொல்லலாம் his gifts children are his gifts பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வரங்கள் and how I faithfully bring them up in godly way அவர்களை நான் எப்படி தேவபக்தியிலே உண்மையாக நான் வளர்க்கிறேன் God has given us the number of children according to our ability நம்முடைய திறனுக்கு தக்கதாக தேவன் ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் and I bringing them up in a godly way நான் அவர்களை தேவபக்தியோடு நாம் வளர்க்க வேண்டும் if I am faithful in that நான் அதிலே உண்மையுள்ளவனாய் இருப்பேன் என்றால் the Lord will be delighted ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார் and verse 29 said he will give us abundant blessing ஆண்டவர் 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் பரிபூரணமும் உண்டாகும் என்று பார்க்கிறோம் He will give you abundant spiritual children அவர்கள் பரிபூரணமுள்ள ஆவிக்குரிய பரிபூரணமுள்ள பிள்ளைகளை ஆண்டவர் கொடுப்பார் So maybe you can think of like this many areas. இந்த விதத்திலே நீங்கள் அநேக பகுதிகளை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்கலாம். Where we need to be faithful. நாம் எங்கெல்லாம் உண்மையா இருக்க முடியும் என்று இருக்க வேண்டும். God has given us. In all the gifts God has given. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வரங்களிலும். So also we see a word in verse 16. 16வது வசனத்திலே நாம் ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். It says immediately the one who had received the 5 talents went and traded with them. 5 talents வாங்கினவன் உடனே போய் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. Underline the word immediately. தமிழிலே உடனே என்று இல்லை. It's not there. தமிழிலே. It says in English, immediately the one who received the 5 talents went and traded. ஆங்கிலத்திலே 5 talents வாங்கினவன் உடனடியாக போய் என்று இருக்கிறது. And the one who received the 2 talents, he also did the same thing. 2 talents வாங்கினவனும் அப்படியே அதை செய்தான். Because in verse 17 it says, in the same manner, the one who received the 2 talents gained 2 more. 17வது வசனத்திலே இப்படி சொல்கிறார், அப்படியே 2 talents வாங்கினவனும் என்று இருக்கிறது. That means both the slaves started the work immediately. அதனுடைய பொருள் என்னவென்றால், 2 ஊழியக்காரர்களும் வேலைக்காரர்களும் அந்த வேலையை உடனடியாக ஆரம்பித்து விட்டார்கள். They both understood the heart of their master and acted immediately. அவர்கள் இருவரும் தங்களுடைய எஜமானுடைய இருதயத்தை அறிந்து உடனடியாக காரியத்தில் ஈடுபட்டார்கள். When we are filled with the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, when you have that assurance, அதனுடைய நிச்சயம் நமக்கு இருக்கும் பொழுது, we should be available to God immediately. நாம் ஆண்டவருக்கு நாம் உடனடியாக நாம் இருக்கிறவர்களால் தம்மை தருக ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have to seek the Lord. நாம் ஆண்டவரை தேட வேண்டும். Lord, what is the function that you have for me in the church? ஆண்டவரே, சபையில் எனக்கென்று நீர் வைத்திருக்கிற காரியம் என்ன, பணி என்ன? Help me, Lord, to identify it. ஆண்டவரே, எனக்கு அதை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யும். When we are like that, when we pray like that, that is faithfulness. நாம் அப்படி அது அதே போல இருந்து அதற்காக ஜெபித்தோம் என்றால் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். If we make ourselves available to the Lord like that, அந்த விதமாக நாம் நம்மை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறதுக்கு தயாராக இருப்போம் என்றால், and if we seek his word, trying to understand his mind, தேவனுடைய வார்த்தையை தேடி அதனுடைய தேவனுடைய மனதை அறியும்படியாக அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தேடி வாசிப்போம் என்றால், if we are faithful and sincere in that, நாம் அதிலே உண்மையுள்ளவர்களா இருந்து அதிலே ஜாக்கிரதையாக நாம் இருப்போம் என்றால், He will help us to double the talents. அந்த தாளந்தை இரட்டிப்பாக்குறதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். Yeah, that's what we read in verse 29. Everyone who has faithfulness, more shall be given. அதைத்தான் நாம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். More shall be given. அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று இருக்கிறது. If we have been attending the church for many years, அநேக வருடங்களாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம், and if the Lord could not give you more, ஆண்டவர் உங்களுக்கு for a period of time, ஒரு காலம் சென்ற பிறகு கூட ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான ஒன்றை கொடுக்க முடியாவிட்டால், if you are not moving to the place of abundance over a period of ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தாண்டிய பிறகு தேவன் உங்களுக்கு பரிபூரணத்தை கொடுக்க முடியவில்லை என்றால், ப்ளீஸ் எக்ஸாமின், தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கள், வேர் தேர் இஸ் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையிலே எங்கே உண்மையில்லாத தன்மை இருக்கிறது என்று பாருங்கள். பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் சீரியஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி லார்ட். ஏனென்றால் இது தேவனுடைய பார்வையிலே மிகவும் ஜாக்கிரதைப்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது. Please don't be satisfied just coming to the church and going back. சபைக்கு வந்து Sundays, ஞாயிற்றுக்கிழமைகளில் சபைக்கு வந்து திரும்பி செல்கிறதிலே திருப்தி அடைந்து விடாதீர்கள். Otherwise you will be going away. இப்படி இல்லாதிருப்பீர்கள், நீங்கள் வழி தவறி போய்விடுவீர்கள். Because that is exactly what happened to the one who received the single talent. ஏனென்றால் அந்த ஒரு தாளந்தை பெற்றவனுக்கு இதுதான் நடந்தது. We read in verse 18. 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். In English it says very clearly. ஆங்கிலத்திலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. It says about the earlier 2 slaves who had 5 and 2 talents, they went and traded. அந்த 16-17 வசனங்களிலே அந்த 2 5 தாளந்து 2 தாளந்து பெற்றவர்கள் உடனடியே சென்று அதை வியாபாரம் செய்தார்கள் என்று இருக்கிறது. But here in verse 18 it says, 18வது வசனத்திலே நாம் இது சொல்கிறது. In English it says, ஆங்கிலத்திலே இப்படி இருக்கிறது. He who received the 1 talent went away. அந்த ஒரு தாளந்தை பெற்றவன் அதை வாங்கி கொண்டு வெளியே சென்று விட்டான் என்று இருக்கிறது. It's not so clear in Tamil. It says, you know, in English it says he went away. அவன் தமிழிலே அந்த வசனம் அவனை குறித்து எழுதும்போது தெளிவாக இல்லை. ஆங்கிலத்திலே அவன் வாங்கி கொண்டு அவன் வெளியே சென்று விட்டான் என்று இருக்கிறது. Why did he went away? அவன் ஏன் வெளியே சென்றான்? Probably he got offended because he was given only one talent. அவன் அவனுக்கு ஒரே ஒருவேளை ஒரு தாளம் தான் கொடுக்கப்பட்டது என்று அதனால் அவன் மனம் புண்பட்டு விட்டிருக்கலாம். He compared himself with others. தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தான். Oh, the master gave him 5 talents. அவருக்கு அதிகமான 5 தாளந்தை கொடுத்திருக்கிறாரே. And at least 2 talents the other person. இன்னொரு நபருக்கு அவனுக்கு இரண்டாவது கிடைத்தது. But to me he has given only 1 talent. ஆனால் எனக்கு ஒரே ஒரு தாளந்து தான் கொடுத்திருக்கிறார். He was so jealous. அவன் மிகவும் பொறாமை கொண்டவனாய் மாறிவிட்டான். You know that the person who received 2 talents அந்த 2 தாளந்தை கொண்டவன், he was not jealous of the one who was given 5 talents. 5 தாளந்தை பெற்றவனை பார்த்து அவன் பொறாமை அடையவில்லை. He was content and satisfied with the what the master gave him. அவன் தன் எஜமான் தனக்கு கொடுத்ததிலே அவன் திருப்தியாக இருந்தான். He was not comparing his talents with somebody else. அவன் தன்னுடைய தாளந்துகளை மற்றவருடைய தாளந்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கவில்லை. He did not become jealous of the one who had 5 talents. 5 தாளந்தை பெற்றவனை பார்த்து இவன் பொறாமை கொள்ளவில்லை. But this slave with 1 talent might have been, you know, he was so jealous. ஆனால் இந்த ஒரு தாளந்தை பெற்ற இந்த ஊழியக்காரன் அவன் பொறாமை கொண்டான் மற்றவர்களை பார்த்து. You know where it led him? அது அவனை எங்கே நடத்தினது தெரியுமா? It led that 1 talent person to a place where he had a bad opinion about his master. தன்னுடைய எஜமானை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் கொள்ளும்படியான நிலைக்கு அவனை தள்ளினது. He was so wounded in his heart. அவன் தன்னுடைய இதயத்திலே மிகவும் காயப்பட்டவனாக இருந்தான். Because he felt his master has given him only 1 talent. ஏனென்றால் எஜமான் எனக்கு ஒரு தாளந்து தான் கொடுத்திருக்கிறார் என்று very less மிகவும் கம்மி குறைவாக கொடுத்திருக்கிறாரே. You know, he would have felt insulted. அவன் ஒரு நிந்தையை அடைந்தது போல அவன் உணர்ந்திருக்கலாம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, are you jealous of somebody in the church because God has given them more talents? நீங்கள் சபையிலே மற்றவர்களுக்கு தேவன் அதிகமாக கொடுத்திருக்கிறது, உங்களை காட்டிலும் அதிகமாக கொடுத்திருக்கிறது பார்த்து பொறாமைப்படுகிறீர்களா? Or because somebody is so rich, அல்லது மற்றவர்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கிறதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களா? And you are not like them. நீங்கள் அவர்களைப் போல இல்லாதது இருப்பதனால் this person who received 1 talent, you know, he did not realize that on the day of settling the accounts, the master is not looking for quantity but quality. இந்த ஒரு தாளந்தை பெற்ற இந்த ஊழியக்காரன் அவன் ஒன்றை உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த கணக்கு தீர்க்கும் நாளிலே எஜமான் ரெட்டிப்பாக்குறது பத்தி அவர் கரிசனை கொள்ளவில்லை. ஆனால் உண்மையுள்ளவனாய் இருப்பதை குறித்து தான் இதை எதிர்பார்க்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவே இல்லை. Yeah, he was not, you know, the master will look only for faithfulness. இந்த எஜமான் அந்த உண்மையை தான் அவர் எதிர்பார்த்திருந்தார். Among the 3 slaves, the one who received the 1 talent, you know, he was given the easiest job. அந்த 3 வேலைக்காரர்களுமே அந்த ஒரு தாளந்தை பெற்றவன் தான் மிகவும் எளிதான வேலையை எஜமானிடத்திலிருந்து பெற்றிருந்தான். It would have been, you know, it is enough for him to make, you know, 1 more talent. That means, you know, he is faithful 100%. அவன் அந்த ஒரு தாளந்தை பெற்றதனாலே அவன் எளிதா இருந்தது அவனுடைய வேலை. அதன் மூலமாக எளிதா இன்னொரு தாளந்தை பெற்றிருந்திருக்கலாம். அவனும் 100% உண்மையுள்ளவனா இருந்திருக்க முடியும். The other two, you know, they have to make 2 to be faithful, 100% faithful, and the other one has to make it 10. To be 100% faithful. மற்ற 2 ஊழியக்காரர்களும் ஒருவன் இன்னும் 2 தாளந்து அதிகமாகவும் இன்னொரு ஊழியக்காரன் இன்னும் 5 தாளந்து அதிகமாகவும் பெற்றால்தான் அவர்கள் 100% உண்மையாக இருந்திருக்க வேண்டியதா இருந்தது. But his offended jealous spirit, you know, made him to have a wrong opinion about his master. ஆனால் இப்படி மனம் புண்பட்டு மற்றவர்கள் மீது பொறாமை கொண்ட இந்த ஊழியக்காரன் தன்னுடைய எஜமான் மீதே ஒரு தவறான அபிப்பிராயம் கொள்ளும்படியான நிலைக்கு சென்றான். We read in verse 24 and 25. நாம் 24-25 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். And the one who also had received the 1 talent came up and said, Master, I knew you to be a hard man, reaping where you did not sow and gathering where you scattered no seed. And I was afraid and went away and hid your talent in the ground and see. You have what is yours. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். See the opinion of him. அவனுடைய அபிப்பிராயத்தை தன்னுடைய எஜமானை குறித்த தன்னுடைய இவனுடைய அபிப்பிராயத்தை பாருங்கள். Do we have a similar opinion about God? இப்படிப்பட்டதான இதற்கு ஒத்த அபிப்பிராயம் தேவனுக்கு மேல் வைத்திருக்கிற நம்முடைய அபிப்பிராயமும் இதற்கு ஒத்திருக்கிறதா? Do we see God as a hard man, hard person? தேவன் ஒரு கடினமான நபரை போல நாம் பார்க்கிறோமா? No, he saw his master so hard. அவன் தன்னுடைய எஜமானை ஒரு கடினமான மனுஷனாய் கண்டான். A God of injustice. அவன் ஒரு அநீதியுள்ள Master of injustice. அநீதியுள்ள எஜமான் என்று அவன் கண்டான். Because without sowing any seed, the master is expecting some harvest. ஏனென்றால் விதை ஒன்றுமே விதைக்காமலே அந்த எஜமான் ஏதோ அறுவடை எதிர்பார்க்கிறார் என்று அவன் நினைத்தான். That is total injustice. அது முழுமுதல் ஒரு அநியாயம். That is the you know opinion he had about his master. அதுதான் அவன் தன் எஜமானை கொண்டிருந்த அபிப்பிராயம். And that brought a fear. Unhealthy fear into his heart. அது அவனுடைய இதயத்திலே ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு பயத்தை அவனுக்கு கொண்டு வந்தது. He was afraid. அவன் பயந்தான். And that is what you know made him to go away. அதுதான் அவன் வெளியே செல்லும்படியாக அவனை நடத்தினது. It says in English, I was afraid and went away. ஆங்கிலத்தில் சொல்கிறது, நான் பயந்து நான் வெளியே போய்விட்டேன். This is wickedness in the eyes of the Lord. இது தேவனுடைய ஆண்டவருடைய பார்வையிலே அது அக்கிரமமாய் இருக்கிறது. He saw his master as a strict judge. ஆண்டவரை ஒரு கடினமான ஒரு நியாயாதிபதியை போல அவன் பார்த்தான். So we can also see God like a strict judge. நாமும் தேவனை ஒரு கடினமான நியாயாதிபதியை போல பார்க்க முடியும். A hard man, hard person. ஒரு கடினமான நபராய் தேவனை நாம் பார்க்க முடியும். And if I fail with my gifts, என்னுடைய தாளந்துகளிலே நான் தோல்வியுற்று போனால், No, he will punish me. அவர் என்னை தண்டித்து விடுவார். Why should I unnecessarily invite a punishment problem? நான் எதற்கு தேவையில்லாமல் பிரச்சனைகளை வருவித்துக் கொள்ள வேண்டும்? Let me keep quiet. நான் அமைதியாக இருந்து விடட்டும். Let me come and go. நான் வந்து வந்த விதமாக திரும்பி செல்லட்டும். எதுக்கு வம்பு? Why so many why issue? எனக்கு எதற்கு வம்பு என்று ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்? Not using the gifts God has given us is equal to losing that gift. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது அந்த தாளந்துகளை இழந்து விடுவதற்கு சமமாக இருக்கிறது. You know, not availing ourselves to God to be a blessing to others is wickedness. மற்றவர்களை தேவன் நம்மூலமாய் ஆசீர்வதிப்பதற்கு நாம் தயாராய் நாம் அவருக்கு கொடுக்க முன்வராது இருப்பது என்றால் இருப்போம் என்றால் if we restrict ourselves நம்மை நாமே தடுத்து வைத்துக் கொள்வோம் என்றால் out of fear பயத்தினால இப்படி தடுத்து நிறுத்திக் கொள்வோம் என்றால் out of a wrong opinion of God தேவனை பற்றி ஒரு தவறான தேவனை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருந்து அப்படி செய்வோம் என்றால் in the eyes of the Lord it's wickedness ஆண்டவருடைய பார்வையிலே அது அக்கிரமமாக இருக்கிறது. You know this slave found his master is a hard man, partial man, merciless man. இந்த ஊழியக்காரன் எஜமானை பார்த்து அவன் கடினமான மனுஷன், அநீதியான மனுஷன் என்று அவன் நினைத்திருந்தான். Merciless. அவன் இரக்கமற்றவன் என்று நினைத்திருந்தான். Let's examine brothers and sisters. சகோதர சகோதரிகளே, நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். If the wrong opinion that we have about God is a reason for being useless in his kingdom. தேவனுடைய தேவனை குறித்து நாம் வைத்திருக்கிற அந்த தவறான அபிப்பிராயம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திலே பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாற்றி இருக்கிறதா? I'm not saying everybody should come and preach from the front in the from the pulpit. எல்லாரும் இங்கே பிரசங்க பீடத்திலே வந்து பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. But in some way or other each can be useful and helpful to others in God's house. ஏதாவது ஒரு விதத்திலே தேவனுடைய வீட்டிலே மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க முடியும். By the way of encouraging others. மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதன் மூலமாக. No, if you are faithful, you know, sitting with the Lord all through the week நீங்கள் வாரம் முழுவதும் உண்மையோடு little time ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து வாரம் முழுவதும் அப்படி உண்மையுள்ளவர்களாக இருந்திருப்பீர்கள் என்றால் and he is faithful, he will give you a word to you. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். He would either warn you or exhort you or give you an encouragement. அவர் உங்களை எச்சரிப்பார், உங்களுக்கு புத்திமதி சொல்லுவார், ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். And that same word you can give it to somebody in the church. அதே வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு சபையிலே நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். You can encourage, you can exhort. நீங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தலாம், அவர்களை புத்திமதி சொல்லலாம். That is the way you know we can be faithful. அந்த விதத்திலே தான் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும். The slave in that picture, you know, is also a picture of a loner in the church. அந்த ஊழியக்காரர் ஒரு தாளந்தை வாங்கின ஊழியக்காரன் அவன் சபையிலே இருக்கிற தனித்தவராய் இருக்கிற நபர்களை போல அவர்களுக்கு ஒப்பனையாய் அவன் இருக்கிறான். அவன் தன் வழியே சென்று விட்டான், தானாகவே தனியே சென்று விட்டான். The person with two talents, he was inspired by the person who had five talents and followed his example. இந்த இரண்டு தாளந்தை பெற்றவன் ஐந்து தாளந்தை பெற்றவனுடைய மாதிரியை பார்த்து அதனாலே உற்சாகப்படுத்தப்பட்டு அவன் சென்ற வழியிலே இவனும் சென்றான். And so he was successful too. அதனால் தான் அவனும் ஒரு வெற்றி அடைந்தான். But this fellow, ஆனால் இந்த மனுஷனோ, he had a wrong opinion about his master. தன்னுடைய எஜமானை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தான். And that made him a lone guy. அந்த நாள் அவன் ஒரு தனியனாய் மாறியிருந்தான். If you are a loner in the house of God, that's a dangerous, you are in a dangerous spot. நீங்கள் தேவனுடைய வீட்டிலே ஒரு தனியனாய் இருப்பீர்கள் என்றால் அது மிகவும் அபாயகரமான ஒரு ஸ்தலமாய் இருக்கிறது. The master said, you wicked lazy slave. அந்த எஜமான் சொன்னார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. Probably this fellow would have thought, no, what gain is for me with this one talent I'm going to have? ஒருவேளை இந்த ஊழியக்காரர் நினைத்திருந்திருக்கலாம், இந்த ஒரு தாளந்தை வைத்து எனக்கு என்ன பெரிய பயன் வந்துவிட போகிறது. You know, even if I gain something, I'm not going to enjoy it. It's only the master who is going to have it. நான் இதை வைத்து ஏதோ இன்னொரு தாளந்தை சம்பாதித்தாலும் கூட அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? எஜமானுக்கு தானே அது பிரயோஜனம். What name I will get in the church if I do this work in the church? சபையிலே நான் இந்த வேலையை செய்தால் எனக்கு என்று என்ன பெயர் கிடைத்து விட போகிறது? I will not get any name. எனக்கு என்று எந்த ஒரு பெயரும் கிடைக்காது. Don't be a loner. சபையிலே தனியனா இருக்காதீர்கள். The master said, Ejaman sonna in verse 30, 30th vasanathile, to such a person, throw him out. Appadi patta andha uliyakaranai paarthu sonna, ivanai purambana irulile thalli podungal. When I use everything, you know, seeking my own glory, naan ellavatriyum enudaiya suya magimai tedugiradharkagave naan payanpaduthen endral, if I use God, the possessions God has given us for me alone, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதான உடைமைகளை எனக்கென்று என்னுடைய மகிமைக்கென்றே நான் பயன்படுத்துவேன் என்றால், I am worrying the talents like this man. இந்த நபி இந்த மனிதன் செய்தது போலவே என்னுடைய தாளந்துகளை நான் குழி தோண்டி புதைக்கிறவனாய் இருக்கிறேன். But if I am faithful, நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். That if I am faithful, நான் உண்மையுள்ளவனாய் இருந்தால், that will bring, you know, abundance of blessing. அங்கே ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். Yeah, faithfulness will bring more. அங்கே அந்த உண்மையா இருக்கிறது இன்னும் அதிகமான. Everyone who has faithfulness, more shall be given. உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகம் உண்மை கொடுக்கப்படும். We'll have abundance. அவனுக்கு பரிபூரணமும் கொடுக்கப்படும். That is the heart of the Lord. இதுதான் ஆண்டவருடைய இருதயமா இருக்கிறது. He wants all of us to come to a place of abundance by being faithful in the areas we heard today. நாம் இன்று கேட்ட இந்த பகுதிகளில் எல்லாம் நாம் உண்மையுள்ளவர்களா இருந்து பரிபூரணம் அடைய வேண்டும் என்று தான் தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். The rewards were very clear. இந்த அதனுடைய பலன்கள் எல்லாம் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. For faithfulness, you know, we can enter into the joy of the master. உண்மையுள்ளவர்களா இருப்போம் என்றால் நாம் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்போம். We have everything in abundance. நாம் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக பெற்றுக் கொள்வோம். The Lord will give more. ஆண்டவர் இன்னும் அதிகமாக நமக்கு கொடுப்பார். And when he comes, he'll know we can enter into the joy of the master. ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். But for unfaithfulness, ஆனால் உண்மை இல்லாத தன்மைக்கு, outer darkness, புறம்பான இருள். Not only that, அது மாத்திரமல்ல, we lose what God has given us already. ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவற்றையும் நாம் இழந்து விடுவோம். You know, if that one talent is you know, if you compare that to salvation, அந்த ஒரு தாளந்தை நாம் ரட்சிப்புக்கு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், because salvation is a gift from God. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஈவா இருக்கிறது. That means that slave even lost that. அந்த ஊழியக்காரன் அந்த ரட்சிப்பை அவன் இழந்து விட்டான். It was given to somebody else. அது வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டது. This is the parable the Lord told about the kingdom of God. இந்த உவமை தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்கிறார். To warn his disciples. தம்முடைய சீஷர்களை எச்சரிக்கும் விதமாக இதை சொன்னார். Now we heard so many things. நாம் அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். As to whom will be cast out into the outer darkness. புறம்பான இருளிலே எப்படிப்பட்டவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று கேட்டோம். May the Lord give us the greater faith sandwiched between humility. தாழ்மைக்கும் தாழ்மைக்கும் இடையாக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. And not be a stumbling block in the church. நாம் மற்றவர்களுக்கு சபையிலே இடரலாய் கொண்டு வருவர்களாய் இடரலாய் இல்லாதிருப்போமாக. And give us a passion to put Lord as number one in our life. தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நபராக நாம் வைக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. And forsake all the self righteousness. நமக்கு இருக்கிற எல்லா சுயநீதியையும் நாம் விட்டுவிட வேண்டும். And clothed with his righteousness. அவருடைய நீதியினால் மாத்திரமே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். And be faithful in the work Lord has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And being faithful in the possessions Lord has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உடைமைகளிலே நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். May the Lord help all of us. ஆண்டவர் நம் யாவருக்கும் உதவி செய்வாராக.